രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജ യുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തതരാണി തൃണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യ ദൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ ശ്രീകൃഷ്ണദേശികപദാംബുജഭൃംഗരാജം വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം ത്രയ്യന്തദേശികയതീന്ദ്രസഠാരിമൂർത്തിം ഗോപാലദേശികശിഖാമണിമാശ്രയാമഃ അഖിലഭുവനരക്ഷാസാധനാജാവതീർണേ കുമതി കലിവിലാസധ്വാന്തസിഗ്മാം സുജാലേ നിരവധി കരുണാബ്ധൗ വേദചൂഡാഗുരൗ മേ ഭവതു പരമഭക്തിഃ ശ്രീനിധൗ വെങ്കടേശേ. ഇപ്പോഴും രഹസ്യത്രയത്തിലെ മൂന്നാമത് രഹസ്യം திருமந்திரம் துவயம் சர்வஸ்லோகம் என்று மூன்றையும் ரகசியத்ரயம் என்று சொல்கிறோம். மூன்றும் ஆச்சாரியின் மூலமாக கேட்டு கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை கொண்டது. ரகசியம் என்றால் ஆச்சாரியின் மூலமாக உபதேசம் பெற வேண்டும். அதற்கு கௌரவம் ஏன் அப்படின்னால் சாட்சாத் மோக்ஷத்துக்கு உபாயமாக இருக்கிறபடியாலே. திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து என்று சொல்கிறா போலே இப்படி ஒரு புதிய ஞானத்தை பெற்று அவன் மோக்ஷத்துக்கு போகக்கூடிய உபாயத்தை செய்யும்படியாக வழிவகுக்கிறது. அதனால ரொம்ப கௌரவத்தோட இதன் சீர்மை தெரியாதவன் கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாது. மோக்ஷன்னா ஏதோ கிள்ளுக்கீரை நினைச்சிருக்கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாது. அதனால ரொம்ப ரகசியமாக சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. அப்படின்னாலே ரகசியத்ரயன்னு பெயர். அதிலே மூன்றாவது சரம ஸ்லோகம் திருமந்திரமும் தெய்வமும் பார்த்தாயிற்று. சரம ஸ்லோகம் என்பது பகவத்கீதையிலே கண்ணன் அருளி செய்த ஸ்லோகம். சரமம் என்றால் கடைசி என்று அர்த்தம். பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசம் செய்யும் போது கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் ஆகிய உபாயங்களை எல்லாம் உபதேசம் செய்தான். அதற்கு பின் கடைசியாக அவன் செய்த உபதேசம்தான் சரணாகதி பற்றியது. சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ என்று இருக்கக்கூடிய உபதேசம். அதை கடைசி உபாயமாக கண்ணன் காண்பித்து அருளபடியினாலே அதை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துக்கு சரம ஸ்லோகம் என்பதாக பெயர். அதை பற்றிய விஷயங்களை எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்திலே மூலமந்திர அதிகாரம் துவயாதிகாரம் ஆன பிறகு சரம ஸ்லோக அதிகாரம் சாதிக்கிறார். அதில் விஸ்தாரமாக சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சாதித்திருக்கார். இப்போ அதில் சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் எடுத்து திருநாமங்களாக இங்கே சாதித்திருக்கார். அதை பற்றி நாம் பார்க்க போறோம். இந்த சரம ஸ்லோக அதிகாரத்திலிருந்து இதுல ஸ்ரீ கிருஷ்ண சரமஸ்லோகார வியாக்கிருதி க்ஷமஹா என்பது 971வது திருநாமம். ஸ்ரீ கிருஷ்ணன் அருளிய சர்மஸ்லோகத்தின் அவதாரத்தை விவரித்து உரைக்க வல்லவர் அப்படின்னு அர்த்தம். முதல்ல இந்த சர்மஸ்லோகம் எப்படி அவதாரம் வந்தது, இதை கண்ணன் சொல்லும்படியான சந்தர்ப்பம் என்னவாக இருந்தது, பகவத்கீதையில கடைசி அத்தியாயத்துல கடைசியில கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். அதனுடைய அவதாரத்தை சுவாமி தேசிகன் அழகா சொல்றார். இது எப்படி வந்ததுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இதனுடைய அர்த்தம்ங்கிறது ஒழுங்கா புரியும். எப்பவுமே அந்த பிரகரணத்தை வைத்து பார்த்தால் தானே அர்த்தம் புரியும். பிரகரணம்னா கான்டெக்ஸ்ட். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்கு எல்லாத்தையும் வச்சு பார்த்தாதான் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். பகவத்கீதையில இருக்கு அப்படின்னா, அப்ப பகவத்கீதை எதுக்காக வந்தது என்ன எல்லாத்தையும் பாக்கணும். சர்ம ஸ்லோகத்திலேயே கடைசியில மா சுச்சா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ற, மா சுச்சா சோகப்படாதே அப்படின்னு அர்த்தம். அர்ஜுனனை பார்த்து நீ கவலைப்படாதே, நீ சோகப்படாதே அப்படின்னு சொல்ற. அப்ப அர்ஜுனனுக்கு ஏதோ சோகம் இருக்கு அப்படின்னு தெரியுது. எந்த சோகம் இருக்கு அர்ஜுனனுக்கு அப்படின்னு பார்த்தா, அர்ஜுனனுக்கு முதல்லயே ஒரு சோகம் ஒண்ணு இருந்திருக்கு. முதல்ல என்ன பண்றதுன்னு தெரியாமல் யுத்தம் பண்ணலாமா வேணாமா, யுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தான் அவன். ஏனென்றால் எதிர்க்க இருக்கக்கூடியவர்கள் பந்துக்கள், ஆச்சாரியர்கள், பூஜ்யர்கள், அவர்களோட போய் யுத்தம் செய்வதாவது என்பதாக அவன் யுத்தமே வேண்டாம் அப்படின்னு, அவர்களை கொன்னால் தனக்கு பாபம் வந்து சேருமே என்று ஒரு சோகம் எல்லாம் இருந்தது. அந்த சோகத்தை இங்கே சொல்றாரா இல்ல? நடுவுலயே இன்னொரு இடத்துல மாசுச்சகன் பகவத்கீதையிலே வந்திருக்கு, மாசுச சம்பதம் தெய்வீம் அப்படின்னு ஆரம்பிச்சு நீ கவலைப்படாதப்பான்னு சொல்ற. அங்க மாசுச்சகா கவலைப்படாதேன்னா என்ன அர்த்தம்? அங்க என்ன கவலை இருந்தது அர்ஜுனனுக்கு? முதல்ல என்ன கவலை இருந்தது, நடுவுல என்ன கவலை இருக்கு, இப்ப கடைசியில என்ன கவலை இருக்கு, இதெல்லாம் அந்த பிரகரணம் பூர்த்தியா பார்த்தாதான் தெரியும். அப்பதான் இதுக்கு வியாக்கியானம் பண்ண முடியும். சர்வ தர்மான் பரிச்சஜ அப்படின்னா எல்லா தர்மங்களையும் விட்டுட்டுன்னு அர்த்தம். இப்ப தர்மம் என்ன தர்மங்களை விடணும், முன்னாடி என்ன தர்மங்களை சொல்லி இருக்க, அதெல்லாம் பார்க்கணும். அப்ப கிருஷ்ணன் இதை எந்த பிரகரணத்திலே அருளி செய்தான் என்பதை நாம் வரிசையாக பார்க்க வேண்டியிருக்கு. அதனால சுவாமி தேசியன் என்ன பண்ற, இந்த சர்ம ஸ்லோக அதிகாரத்துல முதல்ல இந்த சர்ம ஸ்லோகம் அவதாரம் பண்ண விதத்தை ரொம்ப அழகாக சாதிக்கிறார். பகவான் கிருஷ்ணனானவன் சிவபதியான சர்வேஸ்வரன் சாது பரித்ராண துஷ்கிருத் விநாச தர்ம சம்ஸ்தானங்களுக்காக வன் தோராவதி மன்னனாய் வந்து அவதரித்தருளி சர்வசுலபனாய். முதல்ல கிருஷ்ணன் அவதாரம் பண்ண கதையிலிருந்து ஆரம்பிக்கணும். கிருஷ்ணன் அவதாரம் பண்ணதே அதனுடைய பிரதான லட்சியமே இந்த பகவத்கீதை உபதேசத்துக்காக தான் என்று சொல்வதுண்டு. மற்றதெல்லாம் சாதாரண விஷயம். கம்சனை கொள்ளுவதற்காக வந்து அவதாரம் பண்ணார் அப்படின்னும், இல்ல மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடுவதுரை பிறந்தான் ஆழ்வார் சொன்ன மாதிரி பூபாரம் தீர்ப்பதற்காக வந்து அவதாரம் பண்ணான் அப்படின்னும், இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஒரு வியாஜம், ஒரு சாக்கு. உண்மையில அது கிடையாது. ஒருத்தனை கொல்லணுங்கிறதுக்காக ஒரு அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. யார்தான் இருக்கட்டும், ஸ்ரீ நிசிம அவதாரத்திலாம் இருக்கட்டும், நிசிம அவதாரத்துல ஹிரண்யகசிபு சம்மாரம் பண்றதுக்காக நிசிம அவதாரம் கிடையாது. நிசிம அவதாரத்தினுடைய லட்சியம் வேற. அந்த மாதிரி இங்க கம்சனை கொல்லணுங்கிறதுக்காகவே ஒரு அவதாரம் பண்ண மாட்டார். பரித்ராணாய் சாதுனா சொல்றார். சாது பரித்ராண துஷ்கிருத் வினாச தர்ம சம்ஸ்தாபனன், மூணு பிரயோஜனம் சொல்றேன். பரித்ராணாய் சாதுனா, வினாசாய் துஷ்கிருதம், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு சாதுக்களை ரக்ஷம் மன்னனம் முதலான பிரயோஜனம். இதுக்காக தான் பகவான் வந்து அவதாரம் பண்ற. அப்போ ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீராணவ நிகேதனா நாகபரியங்கம் உத்சிருஜ்ய கியாகதோ மதுராம் புதீன் அப்படின்னு, நாகபரியங்கத்தை அதாவது திருப்பார்க்கரிடையிலே ஆதிசேஷ சயனத்தை விட்டுவிட்டு மதுரைக்கு வந்து கண்ணன் வந்து அவதாரம் பண்ணான் அப்படின்னு புராணம் கொண்டாடுறது அழகா. நாகபரியங்கம் உத்சிருஜ்ய அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கானா, இப்படிப்பட்ட இடத்த விட்டுட்டு வந்திருக்கான். அவன் வன் தூராவதி மன்னனாய் வந்து அவதரித்தருளி. அப்ப கிருஷ்ணாவதாரத்தினுடைய பரம பிரயோஜனமே இந்த பகவத்கீதை சொல்றதுக்காக தான் அப்படின்னு சுவாமி தேசியன் தயாசதத்தை சொல்ற. பிரபூத விபுத த்விஜத் பரண கிண்ண விஸ்வம் பரா பரா அபனயனச்சலாது துவம் அவதாரிய லக்ஷ்மீதரம் நிராகிருதவதீதையே நிகம சௌத தீபஸ்ரீயா விபச்சித விகீதையா ஜெகதி கீதையா அந்தம் தமஹா அப்படின்னு, அஜ்ஞான இருட்டை போக்குறதுக்காக கீதை என்கிற விளக்கை ஏற்றுவதற்காக பகவான் வந்து அவதாரம் பண்ணான். பர அபனயன சராது, பூபாரம் தீர்க்கிறேங்கிறது ஒரு வியாஜமா வச்சிருந்தான். பூமி வந்து சொன்னான் பூபாரம் தீர்க்கணும் சரின்னு, அதே ஒரு சாக்கா வச்சிருந்து நேரம் வந்து வந்த காரியம் தன் காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டான். அதே விஷயத்தை தான் இங்கே ரகசிய சுவாமி சொல்லும் போது வந்து தோராவதி மன்னனாய் வந்து அவதரித்தருளி சர்வ சுலபனாய் சர்வ சுலபனாக கோப கோபிமார்களோடு கூட ஆனந்தமாக இருந்தவன், பாண்டவர்களுக்காக மித்திரனாக நண்பனாக இருந்தவன், தோன்றி கண் காண வந்து என்று ஆழ்வார் சொல்லுகிற மாதிரி எல்லாராலும் பார்க்கும்படியான ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து அவதாரம் பண்ணவன். ஒரு கால விசேஷத்திலே திரௌபதியானவள் அந்த கிருஷ்ணனை சரணாகிதி பண்றாள். ஹஸ்தினாபுர சபையிலே இருக்கும் போது திரௌபதிக்கு பெரிய ஆபத்து வந்து சேர்ந்த போது எங்கேயோ துவாரகையில இருக்கக்கூடிய கிருஷ்ணனை குறித்து சரணாகிதி பண்ண அவளுக்கு கண்ணன் வந்து மான ரக்ஷணம் பண்ணி அவள் சரணாகதிக்கு பலன் கொடுத்தான். பிறகு ஒரு சமயம் பாண்டவர்கள் வனத்திலே இருக்கும் போது திரௌபதியோடு கூட பாண்டவர்கள் மொத்த பேரும் கண்ணனை சரணாகிதி பண்ணார்கள். திரௌபத்யா சகிதா சர்வே நமச்சக்ருஹு ஜனார்தனம் அப்படின்னு மகாபாரதத்தில் அழகா சொல்றார். கிருஷ்ணனை பாண்டவர்கள் மொத்த பேரும் திரௌபதியோடு கூட கிருஷ்ணனை சரணாகிதி பண்ண அவர்களுக்கு ரக்ஷணம் கொடுப்பதாக பகவான் அன்னைக்கு சங்கல்பம் செஞ்சிருந்தான். அப்ப சரணாகதர்களை ரக்ஷணம் பண்றவன் அப்படின்னு இருக்கான், அதுக்காக எதை வேணா செய்வான் என்பது ஸ்பஷ்டமான விஷயம். அதனாலே அந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் அப்படின்னு வந்தபோது கண்ணன் வந்து ரக்ஷணத்துக்காக தானும் முன்வந்து நிற்கிறான். இன்னார் தூதன நின்றான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு சொல்ற மாதிரி பாண்டவ தூதனாக முதல்ல கௌரவ சபைக்கு போனவன், பாண்டவர்கள் பக்கம் நின்று பாண்டவர்கள் தூதனாக பெயர் வைத்துக் கொண்டு பாண்டவர்களுக்காக பேசுபவனாக நேர கௌரவ சபையிலே நின்று பேசினவன். கடைசியில் அது பலிக்காத அளவிலே யுத்தம் என்று வரும்போது பாண்டவர்கள் பக்கம் கண்ணன் நிற்கிறான். அர்ஜுனனை ரத்தியாக்கி தான் சாரதியாக நிற்கிறான் அப்படிங்கிறார் சுவாமி. அர்ஜுனனை தேர் தட்டில் உட்காந்து வச்சு இவன் அவனுக்கு விதேயனாக கை கட்டிந்து ஒரு தேரோட்டியாக கிருஷ்ணன் பார்க்க சாரதியாக முன்னாடி வந்து நிற்கிறான். அர்ஜுனனுக்கு இந்த யுத்தத்திலே என்ன நடக்க போகும் என்கிற விஷயம் நன்றாக தெரியும். ஏன்னா சர்வேஸ்வரனாக ஒரு யுத்தத்துல முன்னாடி வந்து நின்று இருக்கான். அவன் நினைச்சா நடக்காத காரியம் கிடையாது. சர்வேஸ்வரன் கிருஷ்ணனே முன்னாடி பிரதிபட்சங்களை நிரசிக்கும்படியாக ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னானே தவிர அவன் அர்ஜுனனுக்கு சாரதியாக வந்து நிக்கிறத பார்த்தாலே அவளுக்கே பயமா இருக்கான். கிருஷ்ணன் இப்படி வந்து நிக்கிறானே அப்படின்னு துரியோதனன் பயப்படுறானா. ஏன் அப்படின்னா கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி ஏழுற்று நின்றே இருந்து உன்னை நோக்கும் தோளை பெருதுரை சுச்சோதனனை அடல விழித்தானே அச்சோ அச்சோ. அங்க வந்து நின்றால் துரியோதனனை விழிக்கிறான் கண்ணன், முறைச்சு பார்க்கிறான். அதை பார்த்தாலே துரியோதனனுக்கு பயமாக இருக்கு. இவன் என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. அப்போது பக்கத்துல துஷ்டாசனம் சொன்னான், ஏன் பயப்படுறா, வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லு, உனக்கு பயம் என்ன என்று கேட்டான். ஆனால் துரியோதனன் சொல்றான், அப்படி இல்லப்பா, இவன் ஆயுதம் எடுத்தாலே பரவாயில்ல போல இருக்கு, இவன் என்ன மாயைகள்லாம் பண்ண போறானோ என்ன சூழ்ச்சி பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு துரியோதனன் பயப்படுறான். ஆனா உண்மையில அதுதான், உண்மையில துரியோதனனை கண்ணன் பார்க்கிறான். அந்த பார்வையில என்ன சொல்றான்னு தெரியுமோ இல்லையோ, துரியோதனா உன்னுடைய சூழ்ச்சி எப்படிப்பட்ட சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சியாலே பாண்டவர்களை காட்டுக்கு அனுப்பி வைத்தாய், அந்த சூழ்ச்சியாலே இப்ப யுத்தத்துக்கு வந்து நிற்கிறார், இனிமேல் உன்னுடைய சூழ்ச்சி முடிஞ்சு போச்சு, என்னுடைய சூழ்ச்சி ஆரம்பம் அப்படின்னு கிருஷ்ணன் கண்ணாலேயே சொல்றான். அப்போ கிருஷ்ணன் யுத்தத்துல கலந்துக்காம இல்ல, யுத்தத்துல சாரதியாக அவன் வந்து நிற்கிறத பார்த்து அர்ஜுனனுக்கு நன்றாக தெரிந்து விட்டது. இனிமேல் எதிர்பக்கம் இருக்கிறவர்கள் மொத்த பேரையும் கண்ணன் ஒழிச்சு தனக்கு ஜெயம் வாங்கி கொடுத்துருவான் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனால்தானே கண்ணனை கேட்டிருக்கான் இவன், நான் வேணுமா என்னுடைய சைன்யம் வேணுமா என்று கேட்டபோது ஆயுதம் இல்லாமல் நான் வேணுமா, இல்ல ஆயுதத்தை எடுத்து போர் புரியக்கூடிய சைன்யம் வேணுமா என்று கேட்டபோது அர்ஜுனன் ஆயுதம் இல்லாமல் இருக்கிற நீ போரும் அப்படின்னு கேட்டான். ஆனால் துரியோதனன் சைன்யம் வேணும் என்று கேட்டான். ஏன்னா ஆயுதம் இல்லாம சண்டை போடாம இருக்கிற ஒன்ன வச்சுட்டு என்ன பண்றது, சண்டை போடுற பத்து பேர் இருந்தா சௌரியம், சண்டையில ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். தெய்வ பலம் புரியாமல் மனுஷ பலத்தை பெருசா நினைச்சிருக்கான். தெய்வ பலம் பக்கத்துல இருந்தா போறோம், மனுஷ பலம் ஒன்னும் கிடையாது. அர்ஜுன் கிருஷ்ணா நீ வந்தா போறோம் அப்படின்னு கேட்ட உடனேதான் துரியோதனுக்கு சந்தோஷம் ஆயிட்டான். ஏன்னா முதல்ல அர்ஜுன் கேக்குறான், இவன் எங்கேயாவது சைன்யத்தை கட்டுட போறானேன்னு துரியோதனுக்கு பயம். ஆனா கிருஷ்ணனுடைய அனுகிரகம் அர்ஜுனுக்கு இருக்கு, அதனாலே அவன் வாயில கேட்கும் போது கூட நல்ல விஷயத்தான் கேட்பான், அவன் புத்தி கூட நல்ல விஷயத்தான் சிந்திக்கும், கோண வழியில போகாது. அதனால கிருஷ்ணன் வேணும் அப்படின்னு கேட்க சௌத்தியே விருதா சுமதினா ஆத்மத ஈஸ்வரோமி எத் பாதபவ்யம் அபவாய பஜந்தி சந்தா அப்படின்னு பாகவதத்தில் அழகா ஒரு ஸ்லோகம் வரும். கிருஷ்ணன் வந்து நான் சாரதியா நிக்கிறேன் அப்படின்னு சொன்ன, நீ சாரதியா இருன்னு ஒத்துந்து அர்ஜுன் சாரதியா கிருஷ்ணன் ஆக்கலாம். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் கிருஷ்ணா, நீ இங்க இரு போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லையேங்கிறாங்க. நீ அங்கேருந்தே இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருந்து போறோம், கடாட்சம் பண்ணிட்டு போறோம், நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல தெரியலையே எனக்கு அப்படின்னு அர்ஜுனன் பின்னாடி அழறான். அப்படி கிருஷ்ணன் வந்து என்ன பண்றான், அந்த அர்ஜுனனை தேர் தட்டிலே மேல் தட்டிலே உட்காந்து வச்சு தான் கீழ்த்தட்டிலே அர்ஜுனனுக்கு விதேயனாக அர்ஜுனன் சொல்றதை செய்பவனாக அர்ஜுனுடைய சாரதியாக பார்த்தசாரதி அப்படின்னு பெயர்ல வந்து நிற்கிறான். அர்ஜுனன் என்ன சொன்னான், கிருஷ்ணா சேனையோர் உபயோர் மத்திய ரகம் ஸ்தாபய மே அச்சுதா, அச்சுதா ரெண்டு சேனைக்கு நடுவுல என்னுடைய பெயரை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு சொன்னான். சாரதி அப்படின்ன உடனே சாரதிக்கு கட்டளை இடணும், நீ இந்த இடத்துல தேரை வச்சுன்னு போ, இந்த இடத்துல தேரை ஓட்டு, அந்த இடத்துல ஓட்டுன்னு சொல்லணும் முடியும். எப்படி அர்ஜுனன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான், இது என்ன போனா பொறுத்தோன்னு ஒருத்தர் சர்வேஸ்வரன் சாரதியா வந்தா உடனே இப்படியா கட்டளை எல்லாம் போடுவது, கிருஷ்ணா நீ தேரை எந்த பக்கம் செலுத்தணுமோ உனக்கு இப்படி சரின்னு தோன்றதோ அப்படி செய்யி அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாம சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபய மே, என்னுடைய தேரை ரெண்டு சேனைக்கும் நடுவுல கொண்டு போய் நிறுத்து. யாவத் ஏதான் நிரீட்சேகம் யோத்துகாமான் அவஸ்திதான், ஏன்னா நான் யார் யாரோட யுத்தம் பண்ணணும் எல்லாத்தையும் பாக்கிறோம், என் பக்கம் யார் இருக்கா, அவர்கள் பக்கம் யார் இருக்கா, நான் யாரோட யுத்தம் பண்ணணும் இதெல்லாம் நான் ஒரு தடவை நேர பாத்துக்கணும், அதனால ரெண்டு சேனைக்கு நடுவுல என்னுடைய பெயரை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு ஒரு கட்டளை மாதிரி சொல்லிட்டான் அர்ஜுனன். என்னானாலும் இப்ப தேர்ல வந்துட்டான், என்னதான் கிருஷ்ணன் ஆனாலும் இப்ப சாரதி, என்னதான் அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு சகா ஆனாலும் இப்ப அவன் ராஜா மாதிரி தேராளி, கிருஷ்ணன் தேரோட்டி. அதனால அவன் கட்டளையிடுற மாதிரி அர்ஜுனன் சொல்லிட்டான். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டான்னா, சஹா தக்ஷணாலேவ, அந்த க்ஷணமே அர்ஜுனன் சொல்லி தான் கேட்கணும் அப்படிங்கறது தானே கிருஷ்ணன் சங்கல்பிச்சிருக்கான், அதுக்காக தானே சாரதியா வந்து நிக்கிறான். இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னும் 18 நாளைக்கு தான் நடக்க போறது. அதனால அர்ஜுனன் சொன்ன உடனேயே ரொம்ப சந்தோஷத்தோடு கூட சொன்ன வண்ணம் செய்த பெருமான் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்ஜுனன் சொல்றது செய்யணுங்கிறதுக்காகவே தயாரா இருக்கிறது. அப்படின்னால உடனே பேர தட்சணா தேவங்கிற சிபாஷ்ய கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் அந்த கணத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம, என்ன அர்ஜுனா நீயா எனக்கு கட்டளையிடுற அப்படின்னு சொல்லலாம் முடியும், அதெல்லாம் சொல்லாம சந்தோஷத்தோடு கூட அந்த தேரை ஓட்டி அங்க போய் நிறுத்துறான். அப்போ எதிர்க்க இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பார்த்தா யார் யாரோட யுத்தம் பண்ணணும்னு, தத்ரா அவசிய சிதான் பார்த்தா பித்ருநாத பிதா மகானு, ஆனா எதிர்க்க இருக்கிறவால யுத்தம் பண்ண வேண்டியவாள பாக்கலையா, தன்னுடைய பந்துக்களாக பாக்கிறான், மாதுலானு சசுரானு எல்லாம் மாமாக்கள் இருக்கா, பிதாமகர் பீஷ்மர் இருக்கார், ஆச்சாரியர் துரோணர் இருக்கார், எல்லாம் இவருடைய பந்துக்கள், இவருடைய ஆச்சாரியர்கள் அப்படி இருக்கா பெரியவர்கள். ஆனால் இப்ப யுத்தம் நடந்தால் கிருஷ்ணன் தன் பக்கம் இருக்கிறபடினாலே இந்த பந்துக்கள் மொத்த பேரும் போயிடுவா, அதை நினைச்சு பார்த்த அர்ஜுனனுக்கு சோகம் வந்துருது. சர்வேஸ்வரன் தன் பிரதிபக்ஷங்களை நெருசிக்க நின்ற நிலையை கொண்டு பந்து விநாசம் சித்தம் என்று நிச்சயித்து அஸ்தான ஸ்நேகத்தாலே பிறந்த சோகத்தாலும் அஸ்தான கிருபையாலும் ஆச்சாரியாதிகள் யுத்தோன்முகரே ஆனாலும் அவர்கள் வதத்தாலே பாபம் வருகிறது என்கிற பயத்தாலும் கலங்கி, சோகம் கிருபை பயம் மூணு இருக்கான் அர்ஜுனனுக்கு, அஸ்தான ஸ்நேகத்தாலே வந்த சோகத்தாலும் சிநேகத்தினாலே சோகம் வந்திருக்கு. அவர்கள் தான் நமக்கு வேண்டியவர்களாச்சே, எல்லாரையும் இழந்துட போறோமேன்னு சோகம். அத்தான கிருபையாலும் சோகம் வந்தாச்சுன்னா உடனே இதை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம், அவர்கள் வரக்கூடிய துக்கத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர்கள் பக்கம் கிருபை. அப்புறம் பயம், பயம் எதனாலே கேட்டா, இப்படி பீஷ்மரையும் துரோணரையும் பிதாமகரையும் ஆச்சாரியரும் கொன்னா நமக்கு பாபம் வந்து சேருமேன்னு பயம். இப்படி எல்லாத்தாலையும் கலங்கி என்ன பண்றதுன்னு தெரியாமல், கையில யுத்தம் பண்ண முடியாமல் காண்டீவங்கிற வில்லு கையை விட்டு நழுவ, உடம்பெல்லாம் நடுங்க கிருஷ்ணன் கிட்ட, அப்பா உடம்பு நடுங்கிறதுப்பா, காண்டீவம் சம்சதே ஹஸ்தாத் கையிலிருந்து வில் நழுவுறது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியுதே, இவர்களை நான் எப்படி யுத்தம் பண்ணுவேன், பீஷ்மரையும் துரோணாச்சாரியும் பூஜை பண்ண வேண்டியிருக்க, புஷ்பங்களாலே அர்ச்சிக்க வேண்டியிருக்க, நான் எப்படி அஸ்திரங்களாலே அவர்களோடு கூட யுத்தம் எல்லாம் பண்ணுவேன், இங்க இருக்கக்கூடிய இத்தனை பந்துக்களையும் நான் எப்படி கொள்வேன், இவர்களை கொன்னால் அது எனக்கு பாபமாகாதா, இவர்களை கொண்டு வரக்கூடிய ராஜ்யம் எனக்கு தேவையா, இவர்களுடைய ரத்தத்திலே தோன்ற ராஜ்யம் எனக்கு தேவையில்லை, அதுக்கு பதிலாக இவர்கள் வேணுமானால் வந்து என்னை கொண்டு ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளட்டும், தப்பு கிடையாது அப்படின்னு வில்லை கீழே வைத்துட்டு கிருஷ்ணன் கிட்ட, நான் இனி யுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணன் சொன்னிதம் விஷமே சமுபஸ்திதம் தெக்வா ஹிருதய தௌர்பல்யம் உத்திஷ்ட. என்ன அர்ஜுனா, என்ன பேச்சு பேசுற நீ, உனக்கே புத்தி இப்படி ஆயிடுச்சு, ஹிருதயத்துல ஏன் துர்பலக்கும் முதல்த்து, சண்டைனா பயந்து போன மாதிரி ஏன் இருக்க நீ, இது அனார்யஜுஷ்டம் அஸ்வர்க்கியம், இது நல்ல மகான்கள் போயிருக்கிற வழி இல்லையே, யுத்தம் பண்றேன்னு தர்ம யுத்தம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த யுத்தத்தை உருவாடும் அப்படின்னு கிருஷ்ணன் மெதுவாக பேசறான். ஹிருதயத்துல தௌர்பல்யத்தை உட்டுடு, தைரியமாக யுத்தம் பண்ணு அப்படின்னா, அப்ப அர்ஜுனன் சொல்றான், நான் எப்படி இவர்களோட யுத்தம் பண்ணுவேன், இவர்கள் எல்லாம் பூஜிக்கத்தக்கவர்களாச்சே அப்படின்னு அதை சொல்ல, காற்பண்ய தோஷோபகத சுபாவா பிரிச்சாமித்வா தர்ம சம்மூடஜேதாஹ யத் ஸ்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேஹம் சாதி மாம் த்வாம் ப்ரபன்னம். கையை கூப்பிட்டு கிருஷ்ணனை பார்த்து, நான் உன்னுடைய சிஷ்யன், எனக்கு தர்மம் எது அதர்மம் எது எதுவுமே தெரியலை, நான் கலங்கி இருக்கேன், எனக்கு நீ தான் உபதேசம் பண்ண வேணும் அப்படின்னு சரணாகதி பண்ணான். உடனே கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதா உபதேசத்தை ஆரம்பிக்கிறான். அஸ்தான ஸ்னேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்தேசிய சாஸ்திராவதரணம் கிருதம் அப்படின்னு ஆளுவந்தர் அழகா அருள் செய்கிற. அஸ்தானத்தாலே ஸ்னேகம், அஸ்தானத்திலே ஸ்னேகம் காருண்யம், வரவேண்டிய இடத்துல ஸ்னேகம் வந்தா பரவாயில்ல, யுத்த சமயத்துல எதிரி கிட்டியா ஸ்னேகம் வரும், இல்ல அவர்கிட்ட யுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தா, என்ன அப்படி கிடையாது, ஏன்னா தர்ம யுத்தம் இது, அதுதான் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு ஆரம்பிக்கிறது பகவத்கீதை. ஆரம்பமே தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன், தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல என்ன நடந்ததுன்னு கேக்குறேன். இந்த யுத்தம் பண்ற இடத்துல போய் தர்மக்ஷேத்திரம் ஏன் சொல்லுவானே அப்படின்னா, தர்மக்ஷேத்திரமான இந்த குருக்ஷேத்திரத்துல போய் யுத்தம் நடக்கணுமா, இது தர்மம் நடக்க வேண்டிய இடமாச்சே, இங்க போய் சண்டை நடக்கலாமா அப்படின்னு பொதுவா எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுவா. ஆனா சுவாமி தேசிய நடக வியாக்கியானம் பண்ணிருக்காரு, அப்படி அர்த்தம் இல்ல. இதுக்கு தர்ம கஷேத்திரம்னா தர்ம யுத்தம் நடக்கிறதுக்கான கஷேத்திரம் அர்த்தம். ஏன்னு கேட்டா, இப்ப நடக்கக்கூடிய இந்த யுத்தம் இருக்கே, இது அதர்ம யுத்தம் இல்ல, தர்ம யுத்தம் இது. இது லோகத்துல இன்னைக்கு அந்தந்த இடத்துல ஏதோ பல காரணங்களுக்காக யுத்தம் நடக்கிறது, பெட்ரோலியம் வரணும் அப்படிங்கறதுக்காகவும் இன்னும் சில காரணம், அந்த மாதிரியான யுத்தம் இல்ல இது. இது என்ன கேட்டா, ஒரு தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இத்தனால நடந்து வந்த போராட்டத்துல இன்னைக்கு தர்ம யுத்தம் நடந்துட்டு இருக்கு, இப்போ அதனுடைய ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஆக தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே, அப்படி தர்ம யுத்தம் நடக்கிறதுக்கான க்ஷேத்திரமா இருக்கக்கூடியது இந்த குருக்ஷேத்திரம் அப்படின்னு முதல்ல சொல்ற. ஆனா இந்த தர்ம யுத்தம் நடக்கும்போது இதுல போய் நான் இவர்களை கொள்ளுகிறேன் அவர்களை கொள்ளுகிறேன் அப்படின்னு எல்லாம் இவனுக்கு எண்ணம் வந்தது சரி கிடையாது. தர்மா தர்ம ஜியா குலம், தர்மம் அதர்மம் அப்படிங்கறது சரியா புரியாதனாலே வந்த விஷயம். அது சில இடத்துல சிலது விசேஷமான தர்மமாக இருக்கும், அதாவது பொதுவா தர்மம் நினைப்போம், அது விசேஷமான தர்மமாக இருக்கும். வைத்தியர் வந்து ரண சிகிச்சைக்காக உடம்ப வந்து கத்தியாலே கூறு போடுறார் அப்படின்னா அது அதர்மம் சொல்ல முடியாது, நல்லதுக்காக தானே செய்கிறார், அது அவருடைய தர்மம். அவர் வந்து ஆபரேஷன் பண்ணும்போது கத்தியினாலே கூறு போடும்போது அந்த படுத்துட்டு இருக்கவர் யாருன்னு பார்த்தா பார்த்தா அவருக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர், அவருக்கு பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்தவர். ஐயோ இவரை போய் நான் ஆபரேஷன் பண்ண போறேன் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அது உச்சிதமாகாது. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் செய்யறது தர்ம காரியம். அதே போல அர்ஜுனன் வந்து இந்த தர்ம யுத்தம் பண்ண வேண்டிய க்ஷத்ரியனவன், க்ஷத்ரியர்களுக்கு தர்ம யுத்தம் அப்படிங்கறது அவளுக்கு பெரிய ஒரு தர்மம். அது அதுல தோஷம் கிடையாது. ஒரு நீதிபதி ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவர் கொலை பண்ணு அர்த்தம் கிடையாது, அவர் சொல்லிதானே இவன் தூக்குல போறான், அப்ப அவர் கொலை பண்ண சொல்லாமா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா அவருக்கு அது தர்மம். ராஜாக்களுக்கு சில தர்மம் உண்டு, நீதிபதிகளுக்கு சில தர்மம் உண்டு, போலீஸுக்கு சில தர்மம் உண்டு, ராணுவத்தில் இருக்கிறவர்களுக்கு சில தர்மம் உண்டு, வைத்தியர்களுக்கு சில தர்மம் உண்டு. அதெல்லாம் பொதுவா பார்த்தா வேற மாதிரி தோணும், ஆனால் அவரவர்களுடைய தர்மம்னு பார்த்தா அது நல்லா புரியும். அந்த மாதிரி இந்த மகாபாரத யுத்தமே ஒரு தர்ம யுத்தம், பொதுவா பார்த்தா யுத்தம் கூடாது அப்படிங்கறது பொதுவாக தோணும். நம்ம பாரத தேசத்திலே சில ராஜாக்கள்லாம் இருந்தா அசோகர் முதலானவர்கள்லாம், அவர்கள்லாம் பொதுவா யுத்தம் கூடாது அப்படிங்கிற கொள்கை இருந்தா. ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா அது வாஸ்தவம் பொதுவா யுத்தம் கூடாதுங்கிறது, ஆனா க்ஷத்ரியனுக்கு தர்ம யுத்தம் அப்படிங்கிறது தார்மீகமான விஷயம், அது அவன் பண்ணியே ஆகணும். நமக்கும் தெரியும் பொதுவா யுத்தம் கூடாது, யுத்தம் எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட யாராவது வந்தாலும் ஏன் சண்டையெல்லாம் போடக்கூடாது, சாந்தமா இருக்கணும், எப்பவுமே சாத்விக குணம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா காஷ்மீரத்துல பாகிஸ்தானோட கூட எல்லையில இருக்கின்றவை அதை உபதேசம் பண்ண முடியாது, ஏன்னா அவர்களுடைய தர்மங்கிறது வேற. யுத்தம்னு வந்தாச்சுன்னா அவர்களுடைய தர்மம் வேற ஆயிடும், யுத்தம் பண்றதுதான் அவர்களுடைய தர்மம். அவள்கிட்ட போய் சத்துவ குணத்தையும் சாந்தனத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஐயோ கொன்னா யுத்தம் பண்ணா நான் எதிராளிய சுட்டு கொண்டுட்டேன்னா அவன் உயிர் போயிடுமே அப்படின்னு அவன் நினைக்க முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணன் இப்ப என்ன பண்றான்னு கேட்டானா, இந்த தர்ம யுத்தத்தை நடக்கிறத தன் பொறுப்புல வச்சிருக்கான். கிருஷ்ணன் தான் யுத்தம் நடத்துறதே உண்மையில. என்ன திரௌபத்யா சகிதாசர்வே நமச்சக்ருஹு ஜனார்தன், பாண்டவர்கள்லாம் சரணாகிதி பண்ணிட்டபடினால அவர்களை காப்பாற்றணும். அது மாத்திரமில்ல, மகாபாரதம் பூர்த்தியாகவே தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் அப்படின்னு அழகா ஒரு தமிழ்ல கவிதை சொன்னார். அந்த மாதிரி ரீதியில மகாபாரதத்துடைய சாரம் என்னன்னு கேட்டா, தர்மத்தை வந்து அதர்மம் வந்து ஜெயிக்கும் முதல்ல, ஆனா கடைசியில தர்மம் தான் ஜெயிக்கும். முதல்ல பாக்கச்ச தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும், சூதுனாலே தர்மத்தின் வாழ்வு குறைஞ்சு போற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கறதா மகாபாரதத்துடைய சாரம். அந்த தர்மம் ஜெயிக்கும் அப்படிங்கறது கிருஷ்ணன் இருக்கு அப்படின்னாலே, ஏன்னா தர்மஸ்ய பிரபுஹு அச்சுதா, தர்மத்தினுடைய தலைவன் பகவான் கிருஷ்ணன் தான், தர்மத்தை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பை வச்சிருக்கவன் பகவான் தான், அதர்மம் தோக்கும் தர்மம் ஜெயிக்கும் அப்படிங்கிற வியவஸ்தை ஏற்படுத்தினே பகவான் தான். அதனால அந்த கிருஷ்ணன் இப்போ அந்த தர்ம யுத்தத்தை நடத்தணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். ஆனா அப்ப வந்து அர்ஜுனன் வந்து நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதேதோ சில காரணங்கள்னாலே அஸ்தான ஸ்னேக காருண்யம், இடமில்லாத இடத்துல வந்து ஸ்னேகமும் காருண்யமும் வந்தபடினாலே தர்மம் இது அதர்மம் இதுன்னு புரியாமல் நில திகச்சு நிக்கிறான். பார்த்தம் பிரபன்னம், அப்போ அப்படி சரணாகிதி பண்றான் கிருஷ்ணன் கிட்ட, எனக்கு எதுவும் புரியலப்பா, தர்மம் இது அகரம் எதுவும் புரியலப்பா, நீ எடுத்து சொல்லு சிஷ்யஸ்தேகம், நான் சிஷ்யனான், நீ குருவாக இருந்து உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லச்ச அப்ப கிருஷ்ணன் வந்து அந்த உபதேசம் பண்றான். இவனுடைய சோகத்தை போக்கணும் அப்படிங்கறதுக்காக முதல்ல வதம்னா என்ன அப்படின்னு அதுல இருந்து ஆரம்பிக்கிறான். கொல்றதுன்னா யார் யார கொல்றது? ஆத்மஸ்வரூபத்தை கொல்ல முடியுமா? யாராலையும் கொல்ல முடியாது. ஆத்மஸ்வரூபம் நித்தியமானது, அதை வதம் பண்றதுங்கிறது அதுக்கு அழிவுங்கிறது கிடையாது. இத சரீரத்துக்கு அழிவு அப்படின்னு கேட்டா அது கட்டாயம் வரதான் போகுது. சரீரத்துக்கு அழிவுங்கிறது நிச்சயம், நம்ம கொல்லாட்டாலுமே அந்த சரீரத்துக்கு அழிவுங்கிறது தானா வரத்தான் வரும். ஆத்மாவானவன் இன்னைக்கு இல்லன்னா என்னைக்காவது இந்த சரீரத்தை விட்டுட்டு வேற சரீரத்தை எடுத்துக்கதான் போறான். ஆனா இது போக வேண்டிய விஷயம் தானே, அதனால அதை பத்தி பெருசா வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்ல. அதாவது ஆத்மாவை குறிச்சும் வருத்தப்பட வேண்டாம், சரீரத்தை குறிச்சும் வருத்தப்பட வேண்டாம். ஆத்மாவை குறிச்சியும் வருத்தப்பட வேண்டாம்னா அது ஸ்திரமா இருக்கும், அது ஒரு நாளும் மாறாது, வருத்தப்பட வேண்டாம். சரீரத்தை குறிச்சி ஏன் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னா அது என்னைக்கா இருந்தாலும் அழியதான் போறது, இன்னைக்கு இல்லாட்டா இன்னைக்கா இருந்தாலும் அழிதான் போறது, இன்னைக்கே தான் போக போறது. அதனால அதை குறிச்சும் வருத்தப்பட வேண்டாம். அப்ப கதாசூன் அகதாசூன் நானுசோ சந்தி பண்டிதாகாம், சரீரத்தை குறிச்சும் ஆத்மாவை குறிச்சும் பண்டிதர்கள் எல்லாம் வருத்தப்படுறது கிடையாது. எப்படி ஆனால் பகவத் ராமானுஜரே சொல்றார், ஆத்ம யாத்திரை கர்மாதீனம், சரீர யாத்திரை கர்மாதீனம், ஆத்ம யாத்திரை பகவத தீனம் அப்படிங்கிறார். சரீர யாத்திரை கர்மாதீனம், நம்ம சரீரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா கர்மாதீனமா அது நடக்கும். ஆத்மாவை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா பகவத தீனமா அது நடக்கும். அந்த மாதிரி ரீதியில அர்ஜுனை பார்த்து கேக்குற, நீ நீ இவருடைய சரீரத்தை பார்த்து சோகமா ஆத்மாவை பார்த்து சோகமா? சரீரத்தை அழிக்க போறேன்னு சோகமா, ஆத்மாவை அழிக்க போறேன்னு சோகமா? ஆத்மாவை அழிக்க முடியாது, சரீரம் நீ அழிக்காட்டாலும் அது அழியதான் போறது. அப்ப சோகத்துக்கான விஷயமே எதுவுமே இல்லையே என்பதாக மெதுவாக ஆரம்பிச்சு, அப்படி இல்ல நான் தர்மத்துக்காக பயந்து இருக்கேன், என்னதான் சரீரம் போக போறதுனாலும் நாம கொள்ளலாமோ அது அதர்மமாச்சே, அப்போ தர்மத்துக்காக நான் பயந்து இருக்கேன்னு அர்ஜுனன் சொல்ல, அப்போ தர்மத்தை பத்தி அவனை புரிய வைக்கணுங்கிறதுக்காக நீ செய்யறது க்ஷத்ரிய தர்மம் அப்படின்னு ஆரம்பிச்சு தர்மயோகத்தை பற்றி கிருஷ்ணன் உபதேசம் பண்ணான். க்ஷத்ரிய தர்மத்தை, ஒரு தர்மத்தை தர்மமாக பண்ணும் போது அதை யோகமாக பண்ணணும், கர்மயோகமாக பண்ணணும். பண்ணினா அதனால வரக்கூடிய புண்ணிய பாபங்கள்லாம் எதுவும் வராது. கர்மத்தையே கர்ம யோகமாக பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, அது வரக்கூடிய பலன்ல ஆசை இல்லாமல், அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற அபிசந்தி இல்லாமல் பண்ணணும். இதை நான் பண்றேன், எனக்கு ஒரு பலனுக்காக பண்றேன் என்ற ஒரு கர்மத்தை எடுத்து பண்ணா அப்ப அதனுடைய பலன் அவனுக்கு வந்து சேரும், புண்ணியமோ பாபமோ எது வந்தாலும் வரும். இதை நான் செய்யல பகவான் செய்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடையும், இந்த பலனில் எனக்கு அன்மயம் இல்லை, எனக்கு சம்பந்தம் இல்லை, ஏன்னா பகவான் நடத்தபடினால இது என்ன பண்ணணும், எப்படி வரணும், யாருக்கு வரணும், அப்படி வந்துக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் பண்ணா அதுக்கு கர்மயோகம் அப்படின்னு பெயர். அதைத்தான் கிருஷ்ணன் சொல்றான், கர்மன்யேவ அதிகாரத்தே மா பலேஷு கதாச்சன அப்படின்னு. கர்மாவை செய்யறதுல மாத்திரம்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு, பலன்ல பத்தி நீ அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா பலன் நான் பாத்துக்கிறேன், அதுக்குதான் கர்ம யோகம்னு பெயர். அப்படி பண்ணாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. எந்த கர்மம் பண்ணாலுமே நம்முடைய இதுன்னு இருக்கும்போது தான் பிரச்சனை வரும். எந்த வஸ்துவானாலுமே எந்த கர்மமானாலுமே நான் செய்கிறேன்னு வரும்போது அதுல பின்னாடி வரக்கூடிய புண்ணிய பாபம் இருக்கட்டும், முதல்ல செய்யும் போதே பல பிரச்சனைகள் வரும். நம்முடைய இது அப்படின்னு இருக்கும்போது பிரச்சனை வரும். நடு தெருவுல ஒரு 100 ரூபா நோட்டு ஒன்று தெருவுல ரோட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 ரூபா நோட்டு ரோட்ல இருக்கிறத அவர்த்தன் பார்த்தான், பார்த்த உடனே அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணிட்டு அதை எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பிரச்சனை ஆரம்பம். அவன் எடுத்துக்கிட்டே என்ன பண்ணுவான்னு கேட்டா, முதல்ல வந்து ஐயோ இப்படி ரோட்டு இருக்கே அப்படின்னு பாப்பான், அப்புறம் அப்படியே சுத்தமுத்து பாப்பான், யாராவது தன்னை பாக்கறாலாம் பார்ப்பான், யாரும் பாக்கலன்னா அவன் எடுத்து வச்சுக்கலாமான்னு பார்ப்பான், இல்ல உங்கியில் போடலாமு பார்ப்பான், இல்ல யாருக்கிட்டயாவது கேட்கலாமா பார்ப்பான், எத்தனையோ பிரச்சனை. ஆனால் இதே சமயத்துல பேங்க்ல கேஷியரா இருக்கிறவர் அவர் இந்த 100 ரூபா மாதிரி 1000 100 ரூபா பார்ப்பார், ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா, அதான் அவருக்கு நன்னா தெரியும் அந்த ரூபாய் எல்லாம் தன்னுடைய ரூபாய் இல்லை, இது இன்னொருத்தருடைய ரூபா, தனக்கு ஒண்ணும் கிடையாது, தனக்கு அன்மையும் கிடையாது, தன்னுடைய இதுன்னு வரும்போதுதான் பிரச்சனை வரும். அது மாதிரி எந்த கர்மமுமே அதுல கர்த்தத்துவ தியாகம், அதுல பல தியாகம் அப்படின்னு இந்த ரெண்டையும் பண்ணணும். நான் கர்த்தா அல்ல, பலன் என்னுடையது இல்ல, அப்படி பண்ணா அது கர்மயோகமாகும். அதனால அர்ஜுனா நீ யுத்தம் பண்ணு, அது உன்னுடைய தர்மங்கிற அப்படினால யுத்தம் பண்ணு, அதுல சங்கம் தியக்துவா பலம், சங்கத்தையும் பலனையும் விட்டுட்டு யுத்தம் பண்ணு என்பதாக கர்மயோகத்தை உபதேசம் பண்ணி, அப்படி கர்மயோகம் பண்ணால் அதன் பலனாக ஞானயோகம் சித்திக்கும் அப்படின்னு ஞானயோகத்தை சொல்லி, அப்படி ஞானயோகம் பண்ணால் அதன் பலனாக ஆத்ம சாட்சா்காரம் சித்திக்கும் அப்படின்னு ஆத்ம தரிசனத்தை சொல்லி, பிறகு அதன் பலனாக பக்தியோகம் சித்திக்கும் அப்படின்னு பக்தியோகத்தை சொல்லி, அந்த பக்தியோகத்திலே எம்பெருமானை குறித்து பக்தியோகம் பண்ணால் மோட்சம் சித்திக்கும் அப்படின்னு இத்தனை விஷயங்களை கிருஷ்ணன் சொல்றார். கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோகம், ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தேக கோச்சர நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீபிதா. நாராயணனான பரம் பிரம்மம் தான் கர்மயோக ஞானயோக பக்தியோகத்தினாலே அடையப்பட வேண்டியவன் அப்படிங்கிற விஷயம். கர்மத்தை வெறும் கர்மமாக பண்ணாமல் கர்ம யோகமாக பண்ணால் அது மோட்சம் வரைக்கும் கொண்டு சேரும், பகவானுடைய திருவடி வரைக்கும் கொண்டு சேர்க்கும். ஏன்னா அதனாலே ஞானயோகம் பக்தியோகம் எல்லாம் கைகூடும். அதனால அந்த ஒரு புத்தியோடு கூட நீ இதை பண்ணணும், இது ஒரு அழகான விஷயம் அப்படின்னு ஒரு அற்புதமான கர்மயோக விஷயத்தை சொல்லி, மெதுவாக ஞானயோகம் பக்தியோகம் இதெல்லாம் சொல்லி மோட்சத்தை பத்தி சொல்லி கிருஷ்ணன் அழகா உபதேசம் பண்ணார். அப்போ இந்த கடைசியில இந்த பக்தியோகம், இந்த தியானம், இடைவிடாமல் எம்பெருமானை தியானம் பண்ணணும் முதலானதை எல்லாம் கிருஷ்ணன் சொல்லும் போது, அப்ப அர்ஜுனனுக்கு சோகம் அதிகமாயிருக்கான். முன்ன இருந்த சோகத்தை காட்டிலும் இப்ப சோகம் அதிகம். முன்ன சோகம் எதுக்குன்னு கேட்டானா, யுத்தத்திலே என்ன பண்ண போறோம், யுத்தத்திலே அதர்மம் பண்ண போறோமே, இப்ப அதெல்லாம் போயிருக்கு. இப்ப இருந்த சோகம், இப்ப இருக்கிற சோகம் என்ன அப்படின்னு கேட்டானா, இப்படி ஒரு பக்தி யோகத்தை நம்மால சாதிக்க முடியுமா, கர்மயோகமே நமக்கு முடியுமான்னு தெரியலையே. கர்மயோகம் முடிச்சு ஞான யோகம் முடிச்சு பக்தி யோகம் பண்ணால் கடைசியிலே என் திருடியை வந்து அடையலாம் கிருஷ்ணன் சொல்றான். பக்தி யோகத்தை கிருஷ்ணன் சொல்லும் போது ஆசையா இருக்கு, ஆனா இது நமக்கு முடியுமா அப்படின்னு தெரியலையே. இந்த உபாயத்தினுடைய துஷ்கரத்தையினாலும் இவ் உபாய அனுஷ்டானுக்கு அனுஷ்டானத்துக்கு அபேட்சித ஞான சக்திகள் உண்டேயாகிலும் அநேக அவதானத்தோடே கூட சிறகால ஆத்யமான உபாய சுபாவத்தாலே அபிமுகம் தலை கடுக தலை கட்டாதபடி இருக்கையாலும் நிரதிசை சோகாவிஷ்டனான அர்ஜுனனை வியாஜமாக கொண்டு, நிரதிசை சோகம் முன்னிருந்த காட்டில சோகம் அதிகமா இருக்காம அர்ஜுனுக்கு. இப்படி ஒரு விஷயத்த சொல்லிய கண்ணா, இது என்னால முடியுமா, இதுக்கான ஞானம் வேணுமே, இதுக்கான சக்தி வேணுமே, அதெல்லாம் எனக்கு இருக்கா, அப்படி ஞான சக்தி தான் இருக்குன்னா கூட எத்தனை கவனத்தோடு கூட பண்ண வேண்டியதா இருக்கு. தைல தாராவது அப்படின்னு என்ன தார போல இடைவிடாமல் எம்பெருமானை தியானம் பண்ணணும் அப்படின்னா என்னால முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சோகத்தோடு இருக்கக்கூடிய அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் அழகா சொல்றான், அப்பா இதெல்லாம் எல்லாம் முடியாதவர்களுக்காக ஒண்ணு இருக்கு அப்படின்னு அர்ஜுனனை வியாஜமாக கொண்டு பரம காரணிகனான கீதோபனிஷதாச்சாரியன் பரம கருணையோடு கூட கிருஷ்ணன் வந்து நமக்கெல்லாம் சொல்றான், அர்ஜுனனை வியாஜமாக்கி அப்பதான் இந்த சரணாகுதி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்றான். சர்வதன்மான் பரித்தித்ய மாமேகம் சரணம் வருக அப்படின்னு. இத்தனை கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் பத்தி கவலைப்படாத, எல்லாத்தையும் விட்டுடு, என்ன சரணாகுதி பண்ணு அப்படின்னு. இது அர்ஜுனனுக்கு மாத்திரம் சொன்ன விஷயம் இல்ல, அர்ஜுனனை வியாஜமாக கொண்டு லோகத்துல எல்லாருக்கும் சொன்ன விஷயம். சாக்கு அர்ஜுனுக்கு சொல்றதா வச்சிருந்தா எப்படியானா, கண்ணுக்குட்டிக்கு பால் காமிச்சுட்டு எல்லாரும் கறந்து போறாளோ பசுமாட்டு பாலை, அது போல அர்ஜுனனை கண்ணுக்குட்டி ஆக்கி கிருஷ்ணன் வந்து பாலை கறந்து நமக்கு கொடுக்கறான். கிருஷ்ணன்னா பாலை கறக்கிறதுக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம் அதிகம். ஆனா பாலை கறந்து கீதை அப்படிங்கிற ஒரு பால் உபனிஷத்து அப்படிங்கிற மாடுல இருந்து கறக்கறான், உபனிஷத் அப்படிங்கிற மாட்டிலிருந்து அர்ஜுனனுக்கு மெதுவா பால் ஊட்டிட்டு கிருஷ்ணன் வந்து பாலை கறந்து பகவத்கீதைங்கிற பாலை பக்தர்களுக்காக கொடுக்கறான். அதுல கடைசியில அர்ஜுனுடைய சோகம் தீரும்படியாக பண்ண உபதேசம், நமக்கும் சோகம் தீரும்படியா பண்ண உபதேசம். ஏன்னா இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் 17 அத்தியாயம் 18 அத்தியாயத்துல இதுதான் இருக்கு. இதை பார்த்தாலே நமக்கு ஒரு விஷயம் தீர்மானமா தெரிஞ்சிடும். என்ன கேட்டா, இந்த பக்தி யோகம் நம்மளால முடியாது, பக்தி யோகம் மாத்திரம் இல்ல, கர்மயோகம் கூட முடியாது. கர்மயோகம் பண்ணாதானே ஞான யோகம், ஞான யோகத்துக்கு மேலதானே பக்தி யோகம். யோகம்னா ஒரு இடத்துல உட்காந்து வேற சிந்தை எதுவும் இல்லாமல், அதுல பகவத்கீதையில அழகா சொல்ற, தன்னுடைய ரெண்டு கண்கள்னாலையும் மூக்கு நுனிய பாக்கிறமா, இல்ல நாசாகிரம் அப்படின்ற, நாசாகிரம்னா மூக்கு நுனி, ரெண்டு கண்ணையும் வெளியில பார்க்காம ரெண்டு கண்ணாலையும் அந்த மூக்கு நுனிய பார்த்துட்டு தியானம் பண்ணணும் அப்படிங்கிற. அப்போ இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம விட்டுடுவோம் முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பகவான அடையறதுக்கு இதுதான உபாயமா சொல்லிருக்கு, வேற உபாயம் இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னா. அப்ப கிருஷ்ணனே விகல்பமாக சொல்ற, அதெல்லாம் பண்ண முடியாதவர்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன், இதெல்லாம் பண்றவாளுக்கு, அது பண்ண முடியாதவர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு உபாயத்தை நான் வச்சிருக்கேன்னு. அதுதான் சர்மஸ்லோகத்திலே சர்வதன்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் விரஜ, என்னை சரணாகிதி பண்ணுங்க. ஏன்னா நீங்க எந்த தர்மத்தை பண்ணாலும் அந்த தர்மத்துக்கான பலனை கொடுக்கக்கூடியவன் நான் தான், தர்மசிய பிரபு அப்படின்னு இருக்கக்கூடியவன். அகம்ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபு ரேவச்ச அப்படின்னு கிருஷ்ணனை சொல்றான். எல்லா காரியங்களுக்கும் பிரபு பகவான் தான், பிரபுனா பலனை கொடுக்கிறவன் அர்த்தம். அப்போ பலனை கொடுக்கக்கூடியவன் நான் தானே, அப்போ அந்த தர்மத்தை பண்றவனுக்கு பலனை கொடுக்கிறவன், அந்த தர்மத்தை பண்ணாட்டா கூட நான் பலன் கொடுப்பேன். நீ என்னை நம்பினால், நீ என்னை சரணாகதி பண்ணால், நான் பலன் கொடுக்கறேன். பலனை கொடுக்கறனுமோ நான் தானே, தர்மம் பண்ணது பண்ணாத போ, பலன் கொடுக்கற சாமர்த்தியம் பகவானுக்கு தான். நம்ம பண்ண தர்மத்துக்கு தர்மம் பலனை கொடுக்கறதுங்கிறது கிடையாது, அந்த தர்மத்தினாலே கிருஷ்ணன் தான் பலனை கொடுக்கறான். கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் அப்படிங்கிறான், உண்மையான தர்மங்கிறவன் கிருஷ்ணன் தான், ஏன்னா அவன் தானே பலனை கொடுக்கறான். அப்போ நீ என்ன பண்ணு, உன்னால முடியாத தர்மங்களை பத்தி நீ செய்ய வேண்டாம், அதை விட்டுடு. மாம் ஏக்கம் சரணம் விரத, என்னை ஒருத்தனை மாத்திரம் சரணாகிதி பண்ணு, நான் பலனை கொடுக்கிறேன், மாசுச்சகா கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கண்ணன் அருளி செய்த வார்த்தை. சரம ஸ்லோகத்தால் சகலலோக ரக்ஷார்த்தமாக அருளி செய்கிறான், சகல லோகத்திலையும் ரக்ஷைக்காக இந்த சரம ஸ்லோகத்தை கிருஷ்ணன் இப்படி அருளி செய்தான். ஸ்ருதி சித்தமான இந்த அர்த்தத்தை சரண்யனான சர்வேஸ்வரன் தானே உபதேசிக்க, வேதத்தில் இந்த விஷயம் இருக்கு, வேதத்துல பெயர் பரநியாசம் அப்படின்னு முதலே சொல்லியிருக்கேன். முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியேன்னு சரணாகதி மந்திரங்கள் எல்லாம் வேதத்துல இருக்கு. அந்த அர்த்தத்தை சர்வேஸ்வரனான பகவான் கிருஷ்ணன் தானே வந்து இந்த இடத்துலயே உபதேசம் பண்ணினான் அப்படின்னு. இதுக்கு மேல பல புராணங்கள்லயும் பல பாஞ்சராத்திர சமீதைகள்லயும் இந்த சரணாகதியை பத்தி சொல்லியிருக்க. ஆகா இந்த ரீதியிலே சரணாகதி சாஸ்திரத்தை சொல்லும்படியாக இந்த ஸ்லோகமானது அவதாரம் பண்ணியிருக்கு அப்படின்னு சரம ஸ்லோகத்தினுடைய அவதாரத்தை வியாக்ருதி க்ஷமஹா இதை வியாக்கியானம் பண்ணக்கூடியவர் என்று சொன்னார். இந்த திருநாமத்திலே இது தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த திருநாமங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியும், அதனால இதை முதல்ல சொல்லிட்டேன். ஸ்ரீ கிருஷ்ண சரம ஸ்லோக அவதார வியாக்ருதி க்ஷம அப்படின்னு திருநாமம். அடுத்த திருநாமம் சரமஸ்லோக தர்மோக்தி வேத்ய நிர்ணய கோவித. சரமஸ்லோகத்தில் தர்மம் என்று சொல்லினால் அறியப்பட வேண்டியதை நிர்ணயிக்க வல்லவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இனிமே இந்த சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்திலிருந்து சில விஷயங்கள். முதல்ல ஆரம்பத்திலேயே சர்வ தர்மான் பரித்தியஜ அப்படின்றது, எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு மாமேக்கம் சரணம் வருத, என்னையே சரணமாகப்பற்று, என்னையே சரணம் அடை அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணன் வந்து விதிக்கிறான் இப்படி செய்யணும். இதுல சர்வ தர்மான் பரித்தியஜ அப்படின்றக்கோள் எல்லா தர்மத்தையும் விட்டுடணும் அப்படின்னு. தர்மம்னா என்ன, எல்லா தர்மத்தையும் விட்டுடணும், மொத்தத்தையும் விட்டுடணுமா, அப்ப எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே பண்ணக்கூடாதா, இல்ல அதர்மம் பண்ணணுமா, இல்ல என்ன அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும். அதுக்காக சுவாமி ஜெயசிங் முதல்ல தர்மம்னா என்னங்கிறத முதல்ல சொல்ற, அதாவது தர்ம ஸ்லோகத்துல தர்மம் அப்படிங்கறது அர்த்தத்தை சொல்ல வல்லவர்னு இந்த திருநாமம். பொதுவாக தர்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, வேத பிரணிஹிதோ தர்மஹா அப்படின்னு சொல்றது பாகவதத்துல. அதாவது வேதத்தினாலே அல்லது சாஸ்திரத்தினாலே ஒரு பலனுக்கு உபாயமாக நாம எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு தர்மம் அப்படின்னு பெயர். சாதாரணமா லோகத்துல ஒரு உபாயம் இருக்கும், வேதத்துல ஒரு உபாயம் இருக்கும். வேதத்துல ஒரு பலனுக்காக ஒரு உபாயத்தை சொன்னா அதுக்கு தர்மம்னு பெயர். லோகத்துல நாம இப்ப வந்து நல்லா பசியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பசி தீரணும் அப்படின்னா ஆகாரம் சாப்பிடும் வச்சுக்கோங்க. இப்போ பசி தீரணுங்கிறதுக்கு ஆகாரம் சாப்பிட்டா இதுக்கு தர்மம்னு பேர் கிடையாது, ஏன்னா இது லோக சித்தம். பசி தீரணும்னா ஆகாரம் சாப்பிடணும் அப்படின்னும், வியர்வு வந்தா குளிக்கணும் அப்படின்னும், இந்த மாதிரி வஸ்திரம் உரித்திக்கணும் அப்படின்னா இதெல்லாம் லோக சித்தமான லௌகிகமான விஷயங்கள். ஆனால் சாஸ்திர சித்தமான விஷயங்கள் சிலது இருக்கு, அதுக்கான பலன்கள் சிலது இருக்கு, அப்படி இருந்தா அதுக்கு தர்மம்னு பெயர். அந்த உபாயத்துக்கு தர்மம் அப்படின்னு பெயர். சாஸ்திரம் கொண்டே அறியப்பட வேண்டிய விஷயம் பலனுக்கு சாதனமாக இருக்கிறது விஷயம். உதாரணமாக யாகம், தானம், ஹோமம், இந்த மாதிரி பல தர்மங்கள், சத்தியம் வத முதலானதெல்லாம் எத்தனையோ தர்மங்கள்லாம் இருக்கு. அந்த தர்மத்தை தான் இங்க சொல்றாருன்னு வைக்கணும். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய, எல்லா தர்மத்தையும் விட்டுடுன்னார். அப்போ ஒரு தர்மம் கூட செய்ய வேண்டாமா, எல்லாத்தையும் விட்டுடணுமா அப்படின்னா அப்படி இல்ல. இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்ன தர்மங்கிறத வச்சுக்கணும். பொதுவா தர்மம் சொன்னா கூட இங்க என்ன தர்மமோ அதான் வச்சுக்கணும், இங்க முன்னாடி என்ன தர்மத்தை சொல்லிருக்காரோ அதுதான் எடுத்துக்கணும். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு அப்படின்னு சொன்னா கூட, எல்லாம் அப்படின்னு சொன்னா கூட அந்த இடத்துல சொல்லியிருக்கிற எல்லாம் அப்படின்னு அர்த்தமாகும். சர்வாங்கிற சப்தமே அந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை தான் குறிக்கும். பொதுவாக ஒரு உதாரணம் பார்த்தோம்னா என்ன இருக்கு, இன்னைக்கு ஆகாரம் சாப்பிடறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டான். சாப்பிடறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா பிரசாதம் இருக்கு, குழம்பு இருக்கு, சாத்துமதி இருக்கு, கரமதுகள் எல்லாம் இருக்கு, திருக்கணமதி இருக்கு, பருப்பு இருக்கு, ஒன்னு ரெண்டு பட்சணம் இருக்கு அப்படின்னா உடனேவன் எல்லாத்தையும் எனக்கு போடு அப்படின்னு சொன்னா இப்போ. அப்ப எல்லாம் அப்படின்னா நீ முன்னாடி சொன்ன எல்லாம்னு அர்த்தம். எல்லாத்தையும் போடுனா ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் போடுன்னு அர்த்தம் இல்ல. எல்லா ஆகாரத்தையும் எனக்கு சாதிக்கலாம் அப்படின்னா உள்ள பண்ணிருக்கிற ஆகாரம் எல்லாத்தையும் எனக்கு சாதிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். பத்தாவது கிளாஸ் படிக்கிற பையன் எல்லா பாடங்களையும் படித்தான் அப்படின்னா அவனுக்கு படிக்கிறதுக்கு உண்டான பாடங்கள்ல எல்லா பாடங்களையும் படித்தான் அப்படின்னு அர்த்தம். இதுவரை ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா பாடத்தையும் படிச்சான்னு அர்த்தம் கிடையாது. எல்லாம் அப்படிங்கிற சப்தமானது அந்த சந்தர்ப்பத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ அதை தான் குறிக்கும். இப்போ பகவத்கீதையில இப்ப கிருஷ்ணன் வந்து சர்வ தர்மான் பரித்தியஜ்ய, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு அப்படின்னா அதே பகவத்கீதையில கிருஷ்ணன் என்ன தர்மங்களை சொன்னானோ அதை எல்லாம் விட்டுட்டுன்னு அர்த்தம். இந்த பகவத்கீதையில கிருஷ்ணன் என்ன சொன்னான்னு கேட்டா கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஆகிய தர்மங்களை எல்லாம் சொல்லியிருக்கான். இந்த தர்மங்களை விட்டுட்டு இதெல்லாம் செய்ய முடியலன்னு கஷ்டப்பட்டு இருக்கான் இப்ப அர்ஜுனன். அப்ப கிருஷ்ணன் சொல்றான் இதெல்லாம் விட்டுட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. விடுதல் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் பிரியாட சொல்ல போறாரு. இப்ப என்ன கேட்டா விடுதல்னா எந்த மாதிரி விடணும் அப்படிங்கறத சொல்ல போற. இப்ப என்ன கேட்டா எல்லா தர்மங்களையும் அப்படின்னா ஊர் உலகத்துல இருக்க மொத்த தர்மங்களையும் சாஸ்திரம் சொன்ன எல்லா தர்மங்களையும் அர்த்தம் இல்ல. இந்த பகவத்கீதையிலே கிருஷ்ணன் மோட்சத்துக்கு உபாயமாக சொன்ன கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகங்களை உத்துட்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் நாம இங்க எடுத்துக்கணும். அதனால்தான் தர்மான்னு சொல்றது. இந்த இடத்துல தர்மான் அப்படின்னு பகுவச்சனம் இருக்கு, தர்மங்களை அப்படின்னு இருக்கு, அதுக்கு மேல சர்வ அப்படின்னு இருக்கு, எல்லா தர்மங்களையும் அப்படின்னு இருக்கு. ஏன் பக்தி யோகத்தை விட்டுட்டுன்னு ஒண்ணு சொன்னா போதுமே, பக்தி யோகம் பண்ண வேண்டாம், சரணாகிதி பண்ணு அப்படின்னு சொன்னா போதுமே. ஏன்னா அப்படிதானே சாஸ்திரம் இருக்கு, பக்தியா பிரபத்தியாவா மகாமதே அப்படின்னு கொஞ்சம் பக்தி உபாயம் இல்ல பிரபத்தி உபாயம் அப்படிதான் சொல்றோம். அப்ப பக்தி யோகம் பண்ண முடியாதவன் சரணாகிதி பண்ணுன்னு சொன்னா போறமோ இல்லையோ. அப்ப தர்மம் ஒரு தர்மத்தை விட்டுட்டுன்னு சொன்னா போருமே. ஏன் தர்மான்னு சொன்னார் அப்படின்னா பகுவசனத்துல எல்லா தர்மங்களையும் ஏன் சொன்னார்னு கேட்டா அந்த பக்தி யோகம் தானே ஒரு விதம் கிடையாது, அது பல விதம். அது பக்தி யோகம் பொதுவா சொல்றோமே தவிர சாஸ்திரத்துல சத்வித்யா, தகர வித்யா அப்படின்னு ஆரம்பிச்சு 32 வித்தைகள் சொல்லியிருக்கு. பக்தி யோகத்துல பல பிரகாரங்கள், நானா சப்தாதி பேதாத்னு சூத்திரம், பக்தி யோகம் ஒரு விதம் இல்லை, நானா நானானா பல விதம் அப்படின்னு சொல்லியிருக்கு சூத்திரத்திலேயே. அதனால இதுல ஏதாவது ஒன்னு விட்டுட்டோம்னா இன்னொன்னு பண்ணணுமா கேட்டுருப்பான். அதனால பொதுவாக பக்தி யோகத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள், பக்தி யோக தர்மங்கள் என்னென்ன இருக்கோ அதை விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். அப்ப தர்மால் அப்படின்னா தர்மங்களை விட்டுட்டுனாலே இது எல்லாத்தையும் விட்டுடணும்னு அர்த்தமாகும். சர்வ அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டா, இதனுடைய அங்கங்களையும் இதனுடைய பரிகரங்களையும் எல்லாவற்றையும் விட்டுட்டுன்னு அர்த்தம். அது பக்தி யோகத்தை விட்டது மாத்திரம் இல்ல, கர்மயோகமும் போயிடுச்சு, ஞான யோகமும் போயிடுச்சு. கர்மயோகத்தையும் விட்டுட்டு ஞான யோகத்தையும் விட்டுட்டு இருக்கிறவன் சரணாகதிவன். சரி, பக்தி யோகத்தானே விட சொன்னார், அப்ப கர்மயோகம் பண்ணணும் போல இருக்கு, ஞான யோகம் பண்ணணும் போல இருக்கு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அதனுடைய பரிகரங்கள் எல்லாத்துமே, அது மாட்டோம் வேணாம். பக்தி யோகத்துக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னும் பக்தி யோகத்துக்கு அங்கமாக யாகம் முதலானதெல்லாம் இருக்கு, அதெல்லாமும் தர்மம் தான் பெயர். பக்தி யோகம், பக்தி யோகத்துக்கு உபயோகமாக சில தர்மங்கள் சொல்லியிருக்கா. சமேதம் வேதானுச்சனேன பிராமணா விஞ்சகந்தி யஜ்ஞேன தானேன தபசா அப்படின்னு, யஜ்யம் தானம் தபஸ் உபவாசம் இதெல்லாம் பக்தி யோகத்துக்கு அங்கம். இதெல்லாம் இந்த யஜ்யம் தானம் தபஸ் உபவாசம் இந்த மாதிரி இந்த அங்கங்கள்லாம் வச்சிருந்தாதான் அந்த பக்தி யோகமே வரும். அந்த பக்தி யோகத்தினால்தான் கிருஷ்ணனை அடைய முடியும். அப்படின்னா இந்த அங்கங்களையும் பண்ண முடியல, பக்தி யோகத்தையும் பண்ண முடியல. அதான் சர்வ தர்மான், எல்லா தர்மங்களையும் பக்தி யோகம் உட்பட அதனுடைய அங்கங்கள் உட்பட எல்லாவற்றையும் விட்டுட்டு. அதான் அப்படி இந்த தர்ம பதத்துக்கு அப்படியாக அர்த்தம் சொல்லணும். சுவாமி தேசிகனுடைய திருவாக்கு அதை அப்படியே படிக்கிறேன். போ தர்மமாவது சாஸ்திரமே கொண்டு அறிய வேண்டி இருக்கும் புருஷார்த்த சாதனம் தர்மான் என்று பகுவசனத்தாலே அபிமத சாதனமான சாஸ்திர சோதிதங்களான தர்மங்களுடைய பாகுல்யத்தை சொல்லுகிறது. சர்வசப்தத்தாலே சபரிகரமானந்தையே விவக்ஷிக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பல விதமான உபாசனங்கள், அதனுடைய பல விதமான அங்கங்கள் எல்லாமே, இது எல்லாமே தர்மம். இந்த எல்லா தர்மங்களையும் அங்கத்தோடு கூட மொத்தத்தையும் எதுவும் செய்ய முடியாமல் அவஸ்தப்பட்டுதான் அர்ஜுனனுக்கும் அவஸ்தை, நமக்கும் இந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கிற விஷயத்தை பார்த்தா இதெல்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்ண போறோமோ அப்படின்னு அவஸ்தை வரும். அப்போ இது மொத்தத்தையும் எல்லாத்தையும் விட்டுடலாம். செய்ய முடியாதவன், ஞானம் இல்லாதவன், சக்தி இல்லாதவன், ஞானம் சக்தி இரண்டும் இல்லாதவன், யோகிதை இல்லாதவன் விட்டுடலாம். யோகிதை இல்லாதவன் அப்படின்னா யாருன்னு கேட்டா, இதுக்கெல்லாம் வேணா முதல்ல வந்து வேதா தியானங்கள்லாம் பண்ணி அதெல்லாம் வேணும் இல்லையா, உபநயனம் வேதா தியானம்னு, அதுக்கெல்லாமே யோகியதை இல்லாம இருக்கிறவர்கள். ஞானம் இல்லாதவன் அப்படின்னா என்ன கேட்டா, எல்லாம் அப்படியே உபநயனம் எல்லாம் ஆயிருந்தா கூட இந்த பக்தி யோகம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது சாஸ்திரப்படி சரியா தெரியாதவன். சக்தி இல்லாமல் நிறையா தெரியும், ஆனா அனுசரிக்க முடியாதவன். ஏன்னா உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பக்தி யோகம் பண்றதுக்கு துப்பு இல்லாதவன். இப்ப நாமெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டானா, நமக்கு ஞானமும் இல்ல சக்தியும் இல்ல, ரெண்டும் இல்ல. ஞானம் இல்லாதவன் குருடன் மாதிரி, சக்தி இல்லாதவன் முடவன் மாதிரி. ரெண்டும் இல்லாதவன் குருடனும் முடவனும் ரெண்டும் சேர்த்து ஒருத்தன் இருக்கானா, எப்படியோ அந்த மாதிரி. இப்ப குருடனாவும் முடவனாவும் ஒருத்தன் தானே, அவன் சரணாகிதான் பண்ணணும், இன்னொருத்தரை தான் நம்பணும், வேற வழி கிடையாது. அதனால அந்த நிலைமையை எடுத்து சொல்லி சர்வதர்மான் பரித்திஜ அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமையை எடுத்து சொல்லி அவன் தான் சரணாகிதி பண்ணுவான் அப்படின்னு அதை சொல்றதுக்காக வந்திருக்கு. இப்படி தர்ம சப்தத்தினுடைய அர்த்தத்தை அழகாக வியாக்கியானம் பண்ணவர் அப்படிங்கறத இந்த திருநாமம் சொல்றது. தர்ம ஸ்லோக தர்மோக்தி வேத்ய நிர்ணய கோவிதஹா, தர்ம ஸ்லோகத்திலே தர்மம் என்கிற சொல்லினாலே அறியப்பட வேண்டிய விஷயத்தை நிர்ணயிக்க வல்லவர் அப்படின்னு அர்த்தம். அதற்கடுத்தது 973வது திருநாமம், புருஷோத்தம தி மோக்ஷ சேதுத்வ மதபஞ்சகா. இந்த திருநாமத்திலையும் இதற்கு அடுத்த திருநாமம் அவதார ரகசிய ஞானாதி மோக்ஷகரத்வா. இது ரெண்டுலையும் வேறொரு முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்ல போற, அது நம்ம சித்தாந்தத்தில் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டா, இந்த பகவத்கீதையிலேயே எதை விடணும் எதை விடக்கூடாது எதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். சுவாமி ராமானுஜருடைய பாஷ்யத்துல ரொம்ப ஆச்சரியமாக அதை புரிஞ்சுக்க முடியும். மற்ற இடத்துல ஒரே குழப்பமா தான் இருக்கும், கீதையை மேலோட்டம் பார்த்தா பெரிய குழப்பம் இருக்கும். செய்யறா அர்ஜுனே ஒரு கேள்வி கேட்கறான், நீ ஏன் இந்த குழப்பற மாதிரி பேசுறியன்னு கிருஷ்ணன் கிட்ட கேட்கறான். ஏன்னா கர்மயோகம் பண்ணுங்கிற, அப்புறம் ஞான யோகம் பண்ணுங்கிற, கர்மயோகத்துல எது விஷயம் எது பிரதானம் அப்படின்னா ஞானம் பிரதானம். ஞான யோகத்துல எது பிரதானம்னா கர்மம் பிரதானம். அது எப்படி சாங்கியோகோ பிருதக் பாதாக பிரௌரந்திர பண்டிதாக ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச எஃப் பச்சதி சபச்சதி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ற. கர்மம் பண்ணும்போது அதுல ஞானம் ரொம்ப முக்கியம். அதாவது நாம அனுஷ்டானம் தான் வச்சுக்கோங்க, கர்மம் அனுஷ்டானம், கர்மம் அனுஷ்டானம் பண்ணும்போது அதுல நாம் பகவானுக்காக பண்றோம் அப்படிங்கிற ஞானம் ரொம்ப முக்கியம். அது சுஸ்மை சுப்ரீதே ஸ்வயமேவ காரியது பகவத் பிரீதிக்காக பகவானே தானே செஞ்சுக்கிறான் என்னை கருவியாக கொண்டு அப்படிங்கிற ஞானம் ரொம்ப முக்கியம். ஆனா கர்மம் பண்ணும்போது ஞானம் முக்கியம், ஞானம் பண்ணும்போது கர்மம் முக்கியம். ஏன்னா ஞான யோகம் நல்லா சித்திக்கிறேன்னா கர்மா அனுஷ்டானம் இருந்தாதான் சித்திக்கும். இந்த மாதிரியாக கர்மா அகர்ம விகர்மான நிறைய எடுத்து சொல்ற பகவத்கீதையில. இதுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா கீதா பாஷ்யம், கீதா பாஷ்யத்தினுடைய வியாக்கியானம் தாற்பரிய சந்திரிக்கா இதுதான் புரியும். அதுல ரெண்டு பிரதானமான விஷயத்தையும் நம்ம அடுத்தடுத்த திருநாமத்துல பார்க்க போறோம். 973வது திருநாமம் அடுத்த காலக்ஷேபத்துல. கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.